பாட்டா பாட்டிஸ்தான் ஆ பாட்ட போடி பட்டே கலப்பு பறவைய போலதான் ஸ்கைல பறக்கலாம் ஏ ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பி படசை எரிக்கலாம் புதுசா பொறக்கலாம் மறைக்கிற ஆளுக்கிட்ட இழிச்சு காட்டலாம் ஏ ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பி வாழ்க்கை செய்ய சூழ்ச்சிதான் நான் மைக்கில் பூச்சிதான் சகினி ஆட்டம் ஆடி பார்ப்போமா Get on the dance floor. One shot, what type of party? Yeah, not a good one. Two shots, you don't know me now. Yeah, yeah, a good one. Three shots, boys dancing all around me. I got four shots, everybody gotta get it in. சொல்ல தெரியாது எனக்கு அரகர மூளகட யாது உனக்கு அரசன் போடும் தின்னம் தப்பு கணக்கு அடக்கி ஆண்டு புட்டா வெற்றி உனக்கு எது ரைட்டு எது ராங்கு யோசிக்காமலே ஆட்டு அது வீட்டு போக நிக்காமலே தினம் ஒர்க்கு அது டென்ஷன் என சிக்காமலே